காதல் பால் குடம் கள்ளாய் போனது, ரோஜா ஏனடி முள்ளாய் போனது, பொன் மாலை கோபம் ஏனோ, பொன் மாலை கோபம் ஏனோ. காவல் காப்பவன் கைதியாய் நிற்கிறேன் வா. ஊடல் என்பது காதலின் கௌரவம், ரெண்டு கண்களும் ஒன்று ஒன்றின் மேல் கோபம் கொள்வதா, நானும் வந்தால் ஊடல் போகுமோ, பொன்மானே கோபம் ஏனோ, பொன்மானே கோபம் ஏனோ. பௌர்ணமி கண்களில் பார்க்கிறேன் வா.